இன்று நாம் பேசவிருக்கும் தலைப்பு வன்முறை. அதனை பற்றி மேலும் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அதை பற்றி தான் பேசவிருக்கின்றோம். ஆக EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் எண்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1-800-88-3973 1-800-88-3973 நிகழ்ச்சியை மேலும் நாம் பேசவிருக்கின்றோம். அதற்கு முன்பாக தொடக்க பாடலை கேட்போம். வன்முறை கலந்த பாடல் ஒன்று தொடக்க பாடலாக கேட்டோம். ஆக உங்களுக்கு தெரிந்திருக்கும் நேர்களே, வன்முறை என்பது ஒரு கொடிய நோய். எப்பொழுது இளைஞர்கள் மத்தியிலே மிகவும் பரபரப்பாக பரவலாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது இளைஞர்களின் தாரக மந்திரமாக இப்பொழுது அமைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த தாரக மந்திரம் இளைஞர்களை வசப்படுத்தி வனவாசத்திற்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றது. சரி, அந்த வகையில் இன்று செல்வமலர் நம்மோடு இருக்கின்றார். EWRF சேர்ந்த செல்வமலர், வணக்கம். செல்வமலர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, அவரோடு இன்று தமிழன் உதவும் காரங்கள் தமிழன் இணையத்தைச் சேர்ந்த திரு முரளி அவரோ இருக்காங்க. வணக்கம் திரு முரளி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஆக இன்றைய நமது நிகழ்ச்சியில் ஒரு சவால் மிக்க மாணவராக இருந்த திரு முரளி இன்று சமுதாய சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அவரை பற்றி, அவருடைய வெற்றிகளை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். சரிங்க திரு முரளி, தமிழன் உதவும் கரங்கள் அப்படின்னு தொடங்கியிருக்கீங்க, அதற்கு பிறகு தமிழன் இணையம் அப்படின்னு தொடங்கியிருக்கீங்க. சரி, எந்த மாதிரியான சேவைகளை வந்து நீங்க வழங்கிட்டு இருக்கீங்க? சோ வளர்க்கு வணக்கம். இப்ப தமிழன் உதவும் கரங்கள் சொன்னா இப்ப சமுதாய சேவை செஞ்சிட்டு இருக்கோம். முக்கியமா என்னன்னா நம்ம பத்திகைஃப்ல வந்து ஊன ஓட்டுறவங்களாம் ஒரு வருஷம் தீட்டு போக செஞ்சிட்டு இருக்கோம். சோ இது வந்து ஒரு 10 வருஷமா 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் 99 ஆரம்பிச்சோம். சோ முத முதல் என்ன செஞ்சோம், 40 ஊன ஓட்டுறவங்க வந்து நம்ம மேல பத்தி தீட்டு போனோம். அதுக்கப்புறம் வந்து படிப்படியா சமுதாயத்துல யாரு ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஊன ஓட்டுறவங்க, இந்த வசதி குறைந்தவங்க, அவங்களுக்கு அந்த படிப்பு அறிவு இல்லாதவங்களுக்குலாம் கொஞ்சம் என்னென்ன செஞ்சிருக்கோம், முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் முக்கியமா ஜோர்ல இடத்துல வெள்ளம் ஏறணும்னா நம்ம கொஞ்சம் உதவி செஞ்சோம். சோ இப்ப நான் ஃபோக்கஸ் பண்ணா இளைஞர்கள் இப்ப வன்முறையில போயிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து வந்து தமிழன் இணையம் அப்படின்னு ஒண்ணு தொடங்கிருக்கீங்க இல்லையா, இது எப்ப தொடங்கினீங்க? இப்ப தமிழன் இணையம் சொன்னா இப்ப தொடர்ந்து ஒரு 6 மாசம் ஆகுது. அது முக்கிய நோக்கம் என்னன்னா இப்ப நம்ம செய்யற நிகழ்ச்சி எல்லாம் வந்து இளைஞர்லாம் சேர்ந்து செய்யணும். இப்ப நம்ம வந்து குரூப்பா செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு 200 பேர் இருக்கோம் குரூப்ல. சோ அதேமே அவங்க இடத்துல வந்து செய்யறதுக்காக நம்ம வந்து இணையத்தை என்ன சொன்னா இளைஞர் நம்ம வந்து இளைஞர் முதல் இருக்கணும் வந்து என்ன வந்து பாக்கணும். என்னத்துக்கு இன்டர்நெட் கேஃபினா எல்லாரும் வருவாங்க பாருங்க, இளைஞர்லாம் வந்து பாக்குறாங்க. அதுல வந்து அவங்க என்ன செய்ய முடியும், இப்ப நான் இளையம்னா எல்லாருக்கும் தேவைப்படும், இந்த நவீன காலத்துல இருந்து இளைஞம் வந்து தேவைப்படுது, எல்லா வகையிலும் தேவைப்படுது. சோ அவங்க வந்து அதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம எங்க அங்க இருந்து என்ன செய்யறோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்து நிறைய பேர் இப்ப வந்து பார்த்து அவங்க என்ன செய்யறாங்க செஞ்சுட்டு அவங்களும் நம்ம உதவங்காரங்களை சேரணும்னு என்ன இருக்கு அவங்களுக்கு. சோ சேர்ந்து அவங்களும் சமூக சேவை செய்யணும்னு ஆர்வமா இருக்காங்க. சோ நம்ம போய் தேட்டு போறதுல அவங்கள வந்து தேட்டு வந்து அறிவும் வளர்த்துக்கலாம். அதே சமயத்துல இந்த தொண்டு செய்யறதுக்கோ நம்ம அந்த இடத்த வந்து பயன்படுத்தி இளைஞர்களை வந்து நம்ம இது பண்றோம். சரி, உங்க கூட ஒரு நண்பரையும் அழைத்து வந்திருக்கீங்க இல்லையா, அவரு வந்து எப்படி உங்க கூட, அவர் வந்து பெயரை குறிப்பிட விரும்பல அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாரு. சரி, அவர் வந்து உங்க கூட எப்படி வந்து இந்த தொண்டு ஊழியத்துல ஈடுபட்டாரு? சோ அவரு வந்து நம்ம இதெல்லாம் நிறைய பேப்பர்ல பாத்திருக்காரு, படம்லாம் பாத்திருக்காரு படக்கு. சோ படல அவரு ரொம்ப பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, முக்கியமா வந்து அவரு தண்ணி சாப்பிடறதுனால தண்ணி சாப்பிட விட முடியல, பிரச்சனை வீட்டுல பிரச்சனை, குடும்பத்து பிரச்சனை, அம்மா கூட பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை சொல்லிட்டு தண்ணி விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அவர் வந்து வந்து பாக்க போறேன்னு சொன்னாரு. சரி, பாத்து என்ன செய்யலாம் அப்படின்னு. சோ வந்திருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க அவர் என்ன எப்படி இருக்காரு அப்படின்னு. வணக்கம். நீங்க பேர் சொல்லல அப்படின்னு சொல்லுங்க, இருந்தாலும் பரவாயில்ல. சரி, முதல் முதல்ல உங்களுக்கு என்ன ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சு, ஆர்வம் ஏற்பட்டுச்சு, சரி நம்ம போனோம் அந்த தமிழன் உதவும் கரங்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லி? அண்ணனை பார்த்தா நானே மித்தவங்களுக்கு எப்படி உதவணும், வாழ்னா எப்படி வாழணும், அடிப்படையில இருந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வளர வளர நமக்கு உடம்பு வளருது, அறிவு வளருது, அறிவை ரொம்ப பேர் வளர்த்துக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, முடிந்த அளவுக்கு அம்மா அப்பா சந்தோஷமா வச்சிருக்கணும், நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போம். சரி, உங்களுக்கு எத்தனை வயசு? 25. 25 வயசு, ஒரு இளைஞரா இருக்கீங்க. சரி, அவர் சொன்னார் இல்லையா, மதுபானத்துல நிறைய வந்து நீங்க மது அருந்திட்டு இருப்பீங்க, எப்படி அதை வந்து விட்டீங்க, கடைசியில வந்து எப்படி அதுல இருந்து விடுபட்டீங்க? விடுபட்டுனாக்கா அண்ணனை பத்தி தான் சொல்லுவேன். அவங்களுக்கு இப்ப 38 வயசு, அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்ச காசு எடுத்து அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா கஷ்டப்படுறவங்க கொடுக்கறாங்க, அறிவு வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறாங்க. நம்ம கிட்ட கை கால ஆண்டவர் கொடுத்திருக்காரு, நல்ல உடம்பு சிந்தனைகள் எல்லாமே, அதையா நல்ல வழியில பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு மித்தவங்களை வளர்த்து விடுமே, நம்ம தமிழ் சமுதாயம் தான் அப்படி இருக்கு. நினைச்சு ஒரு ஒரு அதனாலே வருத்தப்பட்டு தண்ணி குடிப்பேன், ஏன் நம்ம சமுதாயம் இப்படி இருக்கு, ரோட்டோரத்தை உட்காந்து குடிச்சுக்கிட்டு அப்பா அம்மா எட்ட பேர், நானும் அந்த மாதிரி பேர்லாம் எடுத்திருக்கேன். வாழ்க்கையை வெறுத்து போற டைம்லாம் வந்து தோல் கொடுப்பாங்க. உன் வாழ்க்கைய மாத்திக்க அண்ணா இருக்கேன். சரி, இந்த மதுபானம் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு வந்து நீங்க போறதுக்கு என்ன காரணம்? பெரும்பாலும் உங்களுக்கு முதல் வந்து காதலிக்கு சின்ன வயசுல காதலிக்கனால லவ் ஃபெயிலியர் ஆச்சா, முதல் ஒரு காரணம் சொல்லுவோம். நீங்க எந்த காரணத்தினால வந்து போனீங்க? என்னோட காரணம் கேட்டீங்கன்னாக்கா அவரும் காதல் வழியில இல்ல இல்ல அதுக்கு இல்ல இருந்துச்சு அதுவும், ஆனா நான் யாரையும் நம்புறது இல்ல. அன்னைக்கு வந்து மது பண்றது வந்து ஒரு பொழுதுபோக்கு. அது எந்த காரணத்துக்காகவும் குடிச்சு விட்டு சண்டை போடணும் ஆசை, அவ்வளவுதான். சரி, இத பத்தி மேலும் நம்ம பேச போறோம் செல்வமல்ல. உங்ககிட்ட ஒரு சில தகவல்கள்லாம் இருக்கு, அதை நீங்க பரிமாறிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா. நல்ல விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இன்னைக்குள்ள நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து போன வாரம் வந்து நம்ம நிறைய தகவல் கொடுத்திருந்தோம். இன்னைக்கு ஃபுல்லா வந்து பேச போறது வந்து இந்த ஆர்மி, நேவி மற்றும் அந்த போலீஸ், இந்த மூணு வேலைக்கு சேர்றது எப்படி, என்ன மாதிரி தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சில இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த ரிக்குவயர்மெண்ட் சொல்லுவாங்களா, அவங்களோட தகுதிகள் வந்து பெரிய அளவுல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே சமயத்துல அவங்க வந்து பத்தியே ஒரு ஏழையே எடுக்கிற மாணவர்கள் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்ப வந்து அவங்க ஏறக்குறைய அவங்க மலைய படத்துல கிரெடிட் எடுத்து மற்றும் அந்த மற்ற படத்துல அவங்க பாஸ் எடுத்தாலே, அல்லது மலாயில மெயினா வந்து அந்த மலைய படத்துல அவங்க கிரெடிட் எடுத்து பாஸ் எடுத்தாங்கன்னா நிச்சயமா இந்த மூணு தொழில்களும் அவங்க எழுதி போடலாம். ஒன்று வந்து அந்த கேடேட்ன்னு சொல்றாங்க, அப்ப கவாய் கேடேட்ன்னு சொல்றாங்க. கேடேட் வந்து சுல்தான் இட்ரி சத்துன்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து போடுறதுக்காக 18 வயசு அப்படின்னா எஸ்பிஐ முடிச்ச மாணவர்களா இருக்கணும். 28 வயசுக்கு மேல அவங்க இருக்கக்கூடாது. அவங்க வந்து நிறைய தகுதிகள் இருக்கு, அவங்க வீட்டுக்குள்ள இருக்கணும், அவங்க இடை இதெல்லாம் எப்படி எப்படி இருக்கணும். அதே சமயத்துல அவங்க வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த கண் சோதனை அவங்க போய் ஆகணும். இப்ப சில நேரங்கள்ல ஒரு மாணவர் கூட என்ன தொடர்பு கொண்டு சொன்னாரு, அக்கா நான் எல்லாமே ஓகே ஆனா எனக்கு வேலை கிடைக்கல. அப்ப நான் முதல் கேள்வி போலீஸ் வேலை நான் ட்ரை பண்ணலான் இருக்கு ஆனா எனக்கு தெரியல கிடைக்குமா, நான் முதல் கேள்வி கேட்டேன் கண்ணாடி போட்டிருக்கீங்க ஆமான்னாரு. சோ கண்ணாடி போட்டிருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும் கிடைக்கிறதுக்கு, பிகாஸ் அவங்க அது மெயின் தகுதி அவங்க அதுல போட்டுருவாங்க. இதுல வந்து அவங்க எஸ்பிஎம்ல முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணிருக்கணும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி எஸ்பிஎம்ல பாஸ் பண்றதுலாம் இப்ப முந்தி மாதிரி பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை. இப்ப பல பேர் வந்து அங்கங்க போய் டியூஷன் போயிட்டு அவங்க ஏறக்குறைய அவங்களோட சுய அறிவை வச்சு அவங்க பதில் எழுதி அவங்க எப்படியாவது பாஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க எஸ்பிஎம்ல. அதனால இப்ப மாணவர்கள் வந்து ஐயோ எஸ்பிஎம்மா அடுத்தோட நம்ம மாணவர்கள்ல எஸ்பெஷலி இந்த ஃபார்ம் 3 பாத்தீங்கன்னா, ஃபார்ம் 3ல ஃபெயில் பண்றவங்க எஸ்பிஎம்ல ஃபெயில் பண்றவங்க இவங்க எல்லாம் வந்து அந்த மனசுலயே அவங்க போட்டுருவாங்க எப்படி பாஸ் பண்ண போறோம் போச்சு. இப்பவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு அப்படி உங்களுக்கு இதுல ஆர்வம் இருந்ததுன்னா போலீஸ் அல்லது நேவி இல்லாட்டி ஆர்மியில சேரணும்ட்டு உங்களுக்கு பெரிய தகுதி எதுவும் தேவையில்லை. ஒன்னு என்ன பண்ணும், எஸ்பிஎம்ல ஃபார்ம் 3ல நீங்க ஃபார்ம் 4 வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல படிச்சாலும் சரி ஆர்ட் ஸ்ட்ரீம்ல படிச்சாலும் சரி மலாய் பாடம், மேத்ஸ் பாடம், இந்த ஆங்கில பாடம், இந்த மூன்று பாடங்கள்ல வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி உங்களை கணக்குல வந்து உங்களால வந்து ஒழுங்கா செய்ய முடியாட்டி அறிவியல் நீங்க எப்படியாவது ஒரு கிரெடிட் ஆச்சும் போட்டுருணும். கிரெடிட் நான் சொல்லும் போது மினிமம் நீங்க சியாவது எடுத்திருக்கணும். இந்த 4 பாடத்தையும் அவங்க வந்து நல்லா முக்கியத்துவம் கொடுத்து படிச்சாங்கன்னா அவங்க மற்ற பாடங்கள்ல வந்து அவங்க முடியாட்டி கூட அவங்கனால கஷ்டப்பட்டு இல்ல முடியலக்கா நிறைய பாடங்கள் என்னால படிக்க முடியல அந்த அளவுக்கு எனக்கு ஞாபக சக்தி குறைவா இருக்குது அப்படின்னு இருக்கிற நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. சோ இதுல பெரிய விஷயம் இல்லைங்களா, 3 பாடம் 4 பாடத்துல வந்து பாஸ் எடுக்கிறது பெரிய விஷயமே இல்ல. அப்ப பெற்றோர்கள் என்ன பண்ணும், இந்த பாடத்துக்கு டியூஷன் அனுப்பலாம் அல்லது இந்த பாடத்தை மட்டும் ஓகே நீ கவலைப்படாத இதை மட்டும் படி எப்படியாவது அதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்க வந்து முன்னாடியே ரெடியா இருக்கணும். அது என்னாலும் என்ன அப்படின்னு திட்டமிட்டு அதுக்கு பிறகு ஆமா நிகழ்ச்சியை கேட்டு இருக்கிற இந்த ஃபார்ம் 1 இடைநிலை பள்ளியில படிக்கிற மாணவர்கள் இது ரொம்ப முக்கியமான தகவல் அவங்களுக்கு எந்திரீங்களா. ஃபார்ம் 5 முடிச்சவங்களுக்கும் அது முக்கியமான தகவல். சோ இத பற்றியான உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே எப்போதும் போல வாரம் வாரம் நான் சொல்ற மாதிரி இந்த PDRM போலீஸ்க்கான என்ன தகுதி, ஆர்மியில சேர்றதுக்கு என்ன தகுதி, எங்க எங்க போய் கொடுக்கணும், அந்த விண்ணப்ப பாரத்தை எங்கிருந்து எடுக்கணும், எந்த வெப்சைட்டுக்கு போகணும், முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க சில நேரங்கள்ல இல்ல எல்லாம் நிறைய படிச்சிருந்தா தான் வந்து கேடட் ஆக முடியும், நேவி ஆபீசர் ஆக முடியும். சில நேரங்கள்ல நேவி ஆபீசரோட சூட்டை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, வெள்ளை கலர் கோட் போட்டுட்டு பக்கத்துல வந்து பிந்தாங்கன்னு சொல்லுவாங்க மஞ்சள் கலர் ஸ்டா, அதை கூட சில பயணங்களை பார்த்துட்டு இதெல்லாம் பொறிய படிப்பு படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு அவங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆக்சுவலி அது தவறு தெரியுங்களா. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஹோட்டல்ல வந்து ஃப்ரண்ட் ஆபீஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா முன்னுக்கு வந்து நம்ம ரூம் புக் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டா உறுத்திருப்பாங்க, அழகான பிளவுஸ் அட்டை ஸ்கர்ட் போட்டுட்டு ஒரு போ போட்டுட்டு அவங்க கிளீன் பண்ணுவாங்க. ஆனா இவங்க நினைப்பாங்க ஐயோ இது பெரிய படுப்பு போலுக்கு, அவங்க ஆங்கிலத்தில் நல்லா பேசுறாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் சொல்லுவாங்களே. முதல் நீங்க வந்து எஸ்பிஎம் தகுதியோட தான் போக போறீங்க. ஆனா அந்த எஸ்பிஎம் தகுதியில மலாய், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல் இந்த நான்கு பாடத்துக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பிள்ளைங்க படிச்சாங்கன்னா நிச்சயமா அந்த கோசத்திலேயே இந்த 40 மார்க் எடுக்கிற மாணவர்கள் தெரியுங்களா, நிச்சயமா அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஃபார்ம் 5 முடிஞ்சு அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இந்த நாலு பாடத்தை மட்டும் அவங்க போக்கஸ் பண்ணாங்கன்னா பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி இந்த வெப்சைட்டுக்கு நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த தகவல் எல்லாம் எங்க போயிட்டு இந்த விண்ணப்பம் பண்றது, எப்ப அதை எடுக்கலாம், என்ன மாதிரி தகுதிகள் வேணும், டீட்டெயிலா வேணும்னு நினைக்கிற பெற்றோர்களும் சரி இல்ல மாணவர்களும் சரி எங்களுடைய வெப்சைட்டுக்கு போங்க. www.ewrf.org.my மறுபடியும் www.ewrf.org.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா நீங்க நிறைய ஸ்காலர்ஷிப் அண்ட் லோன் அதுக்குன்னு ஒரு தனி லிங்க் கொடுத்துருப்போம். லிங்க்னா ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள அவ்வளவு தகவலும் இருக்கும். நாங்க முன்பு மின்னல் எஃப்எம் மக்கள் நடுவே நிகழ்ச்சியில நிறைய தகவலை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த முன்னாடி சில வாரங்கள்ல அந்த முடிந்த சில ப்ரோக்ராம்ல உள்ள நிறைய தகவலையும் இதுல நம்ம ஏத்திருக்கோம். சோ மாணவர்கள் என்ன பண்ண ஐயோ மிஸ் ஆயிடுச்சே போச்சே, கடந்த சில வாரங்களா கேட்க முடியாத நிறைய இருப்பாங்க, உபகார சம்பளத்தை பத்தி பேசிட்டாங்களே ஐயோ போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க நேரா இதுக்கு போலாம். அப்புறம் இன்னொன்னு போன அந்த வாரம் வாரம் கனிவல் பங்காஜியன் திங்கின்னு ஒன்று இதுக்கு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அது வந்து நிச்சயமா வந்து நம்ம நிகழ்ச்சியில அப்பதான் நானே எப்போதும் வாரம் வாரம் வரும்போது இந்த பேப்பரை தேடி பிடிச்சி எடுத்துட்டு வருவேன். எனக்கு தெரியும் வாரம் வாரம் பிகாஸ் நிறைய பேர் கால் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு அடிச்சுட்டு எங்க சொல்லு மலர் அடுத்த வாரம் எங்க நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இந்த வாரம் வந்து எப்போதும் போல இந்த அதே கொத்தாக்கினபுலு சபா போர்னியோ ஹைப்போ மால்ல நடக்குது. கனிவல் பங்காஜியன் திங்கி 8:30 காலையிலேருந்து 5:00 சாயந்தரம் வரைக்கும். ஆனா இது நிச்சயமா நம்ம நம்ம அங்க இருக்கிற சபால இருக்கிற இந்தியர்கள் போய் கலந்துக்குவாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம நம்ம எல்லாமே தைப்பூசத்துல பிஸியா இருப்போம்னு எங்களுக்கு தெரியும். இப்ப வந்து முதல்ல இவர் உதவும் தமிழன் உதவும் கரங்கள்ல முரளி அண்ணன் இருக்காருல்ல, நான் பார்த்து ரொம்ப வியந்து போன ஒரு மனிதன் இவரு. இப்ப இந்த தகவல் எல்லாம் முடிஞ்சிருச்சு இவரு. ஏன்னா எனக்கு புரியுது அந்த இவரை இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அவர் கலந்து கொள்ளணும், இன்னைக்கு நிறைய அந்த நிகழ்ச்சியை கேட்டே ஆகணும் மக்கள். நிச்சயமா தகவலோடு தான் அவர் வந்திருக்காரு, விறுவிறுப்பான நிறைய தகவல்கள் அவர் வச்சிருக்காரு. சோ போன இந்த சஸ்பெண்ட் வந்து நீடிக்காம நான் உங்ககிட்ட திரும்பி கொடுத்துறேன். அங்க சொல்ல மலர் பல தகவல்களை நீங்களும் கொடுத்தீங்க, அதே சமயம் தொண்டு ஊழியர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது ஸ்லாங் ஒரு தமிழ் பள்ளிகளுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு சில தமிழ் பள்ளிகளுக்கு தொண்டு ஊழியர்கள் தேவைப்படுகின்றார்கள். ஆக காலை 8:30 முதல் மாலை 6:00 வரை நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 1800838973173. நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், 1800838973173. காலை 8:30 தொடங்கி மாலை 6:00 வரை நீங்கள் அழைக்கலாம். ஆக ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நாம் திரு முரளியை சந்திப்போம். விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வரும் நிறுவனம் EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் செயல் திட்டங்களுக்கு ரிங்கிட் மலேசியா 2 மில்லியன் நிதி திரட்டும் திட்டம். கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமிடும் பலதரப்பட்ட செயல் திட்டங்களை ஆண்டு முழுமைக்கும் செயல்படுத்தி வருகின்றது. ஆங்கில வளமை திட்டம், 21 நாள் ஆங்கில முகாம், தொழில் வழிகாட்டல் பட்டறைகள், தொழில் வழிகாட்டல் ஆலோசனை மையம், மீள் உருவாக்க திட்டம், இளையோர் மன்றம் போன்ற திட்டங்கள் இவற்றில் சில. ஆண்டு முழுமைக்கும் செயல்படுத்தப்படும் இத்திட்டங்களுக்கு பெருமளவிலான நிதி தேவைப்படுகின்றது. நம் சமூகத்தின் மேம்பாட்டிற்கு கல்வி மிக முக்கியமானது என்பதை கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் மிக தெளிவாக உணர்ந்துள்ளது. நமது அறியாமை இருளை அகற்றி காலங்காலமாய் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கும் அவப்பெயரை கல்வி ஒன்றினால் மட்டுமே மாற்ற முடியும் என்பதை நாம் உணர்ந்துள்ளோம். வளர்ச்சியடைந்த ஒரு சமுதாயத்தை ஒன்றிணைப்பதே நமது குறிக்கோளாகும். கல்வி சார்ந்த அறிவு சார்ந்த நடவடிக்கைகளில் நமது இளைய சமுதாயத்தை தொடர்ந்து ஈடுபட வைக்க வேண்டும் என்பதே நமது முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. சமூக நோய்களில் இருந்தும் வறுமையில் இருந்தும் விடுபட கல்வி ஒன்றினால் மட்டுமே வழி அமைத்து தர முடியும். பள்ளியிலிருந்து பாதியிலேயே படிப்பை நிறுத்தி வெளியேறும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு அவர்களுக்கான தரமான செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அம்மாணவர்கள் வாழ்வில் பின்தங்கி விடாமல் இருப்பதற்கு திரட்டப்படும் இந்த நிதி பயன்படுத்தப்படும். இத்திட்டத்தை செயல்படுத்த தனியாக ஒரு செயற்குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செயற்குழுவின் வழி நன்கொடை வழங்குபவர்கள் அடையாளம் காணப்பட்டு ஓராண்டு காலத்திற்கு முழுமையாக ஒவ்வொரு மாதமும் 100 ரிங்கிட்டை நன்கொடை வழங்குவதற்கு அவர்களை தயார்படுத்துகின்றோம். சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற நல்ல மனமும் அர்ப்பணிப்பு உணர்வும் சமுதாய கடப்பாடும் கொண்ட அனைவரையும் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். இத்திட்டம் ஆகஸ்ட் 2009 தொடங்கி ஆகஸ்ட் 2010 வரை வரையறுக்கப்பட்டுள்ளது. சமுதாயத்தின் நலன் கருதி முன்னெடுக்கப்படும் கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் செயல் திட்டங்கள் வெற்றி பெற அனைவரது ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்கின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 03-26-93-46-71 அல்லது 03-26-93-46-72 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் செயல் திட்டங்களுக்கு ரிங்கிட் மலேசியா 2 மில்லியன் நிதி திரட்டும் திட்டம். இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வந்த நிறுவனம் EWRF. EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கின்றோம். ஆகிய நேர்களை இவ்வளவு நேரம் திரு முரளியின் வெற்றி கதையினை நாம் கேட்டோம் இல்லையா? ஆனால் இவர் 6 ஆண்டு காலமாக சிறைவாசத்தை அனுபவித்தவர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக. திரு முரளி, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க முதல்ல சொல்லணும். சிறை அப்படின்னு சொல்லும்போது 6 ஆண்டுகள் ஒரு பெரிய விஷயம் இல்ல. 6 ஆண்டுகள் வந்து எந்த ஒரு வெளிச்சமே இல்லாம நீங்க இருளிலேயே இருந்திருக்கீங்க. அதற்கு அடிப்படையா அமைந்த காரணம் என்ன? முக்கியமா சொல்ல போனா என்னோட படிப்பு சரியா படிக்காதனால அந்த இதுக்கு போயிட்டேன். சோ இப்போ வந்து நான் இந்த நிலைமை இருக்கேன்னா இதுக்கு இப்ப வந்து மதிக்கிறாங்க பாருங்க. இதே வந்து ஒரு 20 வருஷம் முன்னுக்கு வந்து நான் படிக்கிற வயசு. சோ படிக்கிற வயசு தான் சரியா படிக்கல. சோ படிக்கிற ஃபார்ம் 3 வந்து நான் ஆரம்பத்தில் படிக்கும்போது ஃபார்ம் 3 ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆனாண்டிதான் அப்புறம் தான் வருத்தப்பட்டேன். என்ன படிக்கல, படிக்காம போயிச்சு, ஃபார்ம் 3 ஃபெயில் எல்லாம் கூட்டாலும் பாஸ் பண்ணிட்டாங்க, நம்ம பாஸ் பண்ணலையா அப்படின்னு ஒரு மன வருத்தமா இருந்துச்சு, வேதனையாச்சு, என்ன படிக்க முடியல அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் தான் என்னோட படிக்கணும்னு எண்ணமே வந்துச்சு, படிக்கணும் படிச்சு பாஸ் பண்ண அப்படின்ட்டு. சோ நான் படிச்சு அப்போ ஃபார்ம் 3 முடிஞ்சு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சேன். எனக்கு படிச்சு விட பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் ஃபார்ம் 4 படிச்சுட்டு SRB பாஸ் பண்ணிட்டு அப்புறம் ஃபார்ம் 4 படிச்சேன். ஃபார்ம் 4 படிச்சேன்னா ஒரு ஸ்கூல்ல சின்ன பிரச்சனையாச்சு. நல்லா படிக்கணும்னு நல்லா படிக்கணும்னு இருந்தேன். படிச்சு ஃபார்ம் 5 பாஸ் பண்ணிருந்தா SPM பாஸ் பண்ணிருந்தேன் சொல்லிட்டு நல்லா படிச்சேன் பாருங்க. கூட்டம் செல்ல பண்ண நான் பாஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னு. அந்த கட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா ஸ்கூல்ல வந்து பரிச்சை நடந்துச்சு, ஃபார்ம் 4 படிச்சேன். சோ அந்த பரிச்சையில வந்து நான் நல்லா மேத்ஸும் சிஜாரும் நல்லா படிப்பேன். சோ அந்த சிஜார படத்துல வந்து நான் பரிச்சையில வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து பதில் லைட்டா அழிச்சிட்டேன். சோ அதனால அந்த டீச்சர் மேடல முன்னி கூப்பிட்டு மார்க் பேப்பர் பார்த்துட்டு மார்க் கொடுத்துட்டு என்னை பார்த்து கூப்பிட்டு ஒரு அரைஞ்சிட்டாங்க டீச்சர் என்ன. ஏன்னா நான் புக்க காப்பி அடிச்சிட்டேன் சொல்லி. சோ அது மனசு ரொம்ப கொலையாச்சு. ஏன்னா சின்ன வயசுல கோபப்படும், ஆத்திரப்படும் வரி ஆத்திரமா இருப்பாங்க. சோ எனக்கு ரொம்ப கோபமாயிருச்சு. சோ அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மணிக்கு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் விட்டு பாட போறேன் குரூப் சார் சொல்லிட்டு. அப்ப டீச்சர் வந்து குரூப் சார் ஆபீஸ்ல வந்து வந்து மண்டு கேட்டாங்க. நான் வந்து குரூப் சார் மணிக்கு படிச்சு காமிச்சேன். நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் படிச்சேன்னா அவரு இதாயிட்டது புக்ல எழுதுறது அப்படியே மனப்பாடம் பண்ணி படிச்சது அப்படியே. அப்புறம் அவர் டீச்சர் மன்னிப்பு போயிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து திருப்தியா இல்ல. டீச்சர் வந்து அலமனுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு. சோ அந்த அப்படியே வந்து படிப்பை விட்டுட்டேன். அந்த 15 வயசுல நான் ஸ்கூல் படிக்க நிப்பாட்டிட்டேன். நிப்பாடனே அப்படியே படிப்பு இல்லாம படிப்பு அறிவே இல்ல வச்சுக்கலாம் அப்படி நிப்பாட்டேன். படிப்பு படிக்கக்கூடாது அப்படின்னு அதோட குட்டெல்லாம் செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு வன்முறை வேற பள்ளிக்கு போய் திருப்பியும் படிக்கணும்னு எண்ணமே இல்ல. அந்த சம்பவம் வந்து எனக்கு படிக்க கோவம் வந்துருச்சு. எனக்கு கோவம் வந்தே எனக்கு ஆத்திரம் வந்தானே நான் படிக்கணும்னு மூட்டே போயிச்சு எனக்கு. சோ அதோட குட்டெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே செஞ்சது வன்முறையில இறங்கணும். வன்முறையில இறங்கிட்டு அப்படியே சண்டை கேஸ் சண்டை சண்டை போட்டுக்கிட்டு கேஸ் ஆச்சு. ஒரு 2 வருஷம் அப்படியே கேங்ஸ்டர் ஆகிட்டோம். அப்படியே சின்ன கேங்ஸ்டர் ஆகி முடிச்சுட்டு அப்புறம் நான் ஒரு 22 வயசுல வந்து பிடிப்பட்டேன். பிடிப்பட்டேன். பிடிச்சானே கொண்டு போயிட்டு முத முத பிடிச்சாங்க. பிடிச்சு ஒரு 2 வாரம் வச்சிருந்தாங்க லோக்காப்ல. அப்புறம் திருப்பி 2 வாரம் வச்சிருந்தாங்க 4 வாரம். அதுக்கப்புறம் 2 மாசம் வச்சிருந்தாங்க. 2 நாம் அவசர கால சட்டத்துல தடுக்கி யூன்னு சொல்லுவாங்க எமர்ஜென்சி ஓட்டுறீங்க. சோ தடுக்கி நீ புலா ஜிர்ஜான்னு சொல்லுவாங்க. அப்ப 93ல் கடைசியா நாங்க போன கடைசி போச்சு. 93ல் வந்து அனுப்பி விட்டாங்க நீ புலா ஜிர்ஜாக்கு. சோ அப்ப எனக்கு போகல வந்து 22 வயசு. அப்ப நான் உள்ள போகல பிடிப்படம்லாம் போலீஸ்கெல்லாம் அடிச்சு எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. ரொம்ப ஆத்திரமா இருந்தேன். அடிச்சு தொங்க அடி வச்சு தொங்கலாம் வச்சிருந்தாங்க. தொங்க வச்சுட்டு தண்ணி தங்க முடிக்கும் போல தண்ணி கேட்க முடியல, வாயில ஒரு எச்சு துப்பிட்டாரு ஒருத்தர், வாயில துப்பி என்னைய முழுங்க வச்சுட்டாரு, காரி காரி துப்பி வாயில துப்பி தண்ணி முழுங்க சொல்லி. சோ அதெல்லாம் எனக்கு இதாக இருந்துச்சு, வெறியா இருந்துச்சு. சோ அப்ப கூட என்னால திருநெல்ல உள்ள போயிட்டு அவர் ஒரு புலா போயிட்டு சிம்பாரங்கான போனாங்க. சிம்பாரங்கான போயிட்டு அங்க ரெண்டு வருஷம் நாலு வருஷம் ஓடணும், நாலு வருஷம் முடிஞ்சு உள்ள. இப்ப நான் வெளியே இருக்க முடியல, இப்ப உள்ள போய் தான் நான் திருநெல் சொல்ல முடியாது. உள்ள போனா நான் அங்க வெளியே இருக்க முடியல, கஞ்சா ஃபிட் எப்படிலாம் அதான் இருக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, பார்த்ததே இல்ல. நான் சிகரெட் அடிப்ப கூட சிகரெட் அடிக்க மாட்டேன், கஞ்சா அடிக்கணும். ஆனா உள்ள போய் நான் கஞ்சா எப்படி இருக்கும், ஃபிட் இருக்கும், எப்படி இருக்கா எல்லாம் உள்ளதான் பார்த்தேன், உள்ள இருக்கு. சோ ஏன்னா அது வந்து கேங்ஸ்டர் இடம் எல்லாம், ஓல்டு மலேசியா கேங்ஸ்டர் வந்து எல்லாம் அங்க இருக்கிற இடம் பாருங்க. சோ எல்லாம் எல்லாரும் நம்ம வந்து சின்ன கேஸ்ல போய் உள்ள எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வச்சுருங்க. சோ அங்க சிம்பாரம் போய் அதான் திருந்ததுக்கு ஒன்னும் வாய்ப்பு இல்ல. சோ நான் போயிட்டு அப்புறம் வந்துட்டு உள்ள சண்டை உள்ள போய் நான் ஒரு நாலு வாடி சண்டை போட்டேன். வெளியே வந்து எங்க அப்பா வந்து பேசினாங்க, அவன் வந்து கூட்டல் கூட சரி மாட்டான், எங்க ஊர்ல விட்டா நல்லா இருப்பான், அவன் தெரியாம போயிட்டான் அப்படின்னு. ஆனா நான் அவங்க உள்ளுக்கு உள்ள சொல்லிட்டாங்க, நீ அவன் வெளியே உள்ள இருக்கமே சண்டை போடுறானே, வெளியே விட்டா சண்டை போடாம இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆலோசி கொடுத்துட்டு அப்புறம் கடைசியா வந்து நான் உள்ள இருக்க சாமி எல்லாம் கும்பிட்டு இருப்போம். சாமி கும்பிட ஒருத்தர் வந்து அங்க உள்ள அதிகாரி வந்து சாமி படத்தை வந்து பிச்சு வீசிட்டாரு. சோ எனக்கு ஆத்திரம் வந்துருச்சு, ஆத்திரம் வந்தோடனே. அப்புறம் அன்னைக்கு வந்து டைம்ல வந்து என் தங்கச்சி கல்யாணம் வர பத்திரிக்கைலாம் வந்துச்சு பாருங்க, போக முடியாம வருத்தப்பட்டு இருந்தேன். அந்த வேலை வந்து பிரிச்சுடனே அது வந்து சப்பாத்தி எடுத்து அடிச்சுட்டேன் அவர் முன்னாடி, ஒரு அது மூணு பூ விசிப்பட்டுறவரு அடிச்சானே. அதோட நீ ஒரு 40 பேர் ஆர்டர் வந்து நீ அடிச்சு என்ன துத்த போயில ஒரு ரெண்டு வாரம் போட்டு வச்சுட்டாங்க, இருட்டு பேர்ல போட்டு அடிச்சிட்டாங்க, நடக்க முடியாத வச்சுட்டு இருந்தாங்க. இருந்தா அப்புறம் நான் ஒரு வச்சு ரெண்டு வருஷம் கொடுத்தேன், ஆறு வருஷம். அப்போ நான் அதான் அங்க வந்து பழைய ஆளா இருப்பேன், எல்லாம் வந்து ரெண்டு வருஷம் போயிருவாங்க, நான் தான் பழைய ஆளா இருப்பேன். சோ பழைய ஆளா இருக்கும்போது அப்ப நான் புக்கெல்லாம் நிறைய படிப்பேன், அங்க நிறைய புக்கெல்லாம் படிக்க வாய்ப்பு இருக்கு, தமிழ் புக்கெல்லாம் பிளம்பர்ஸ் படிச்சுன்னா தமிழ்லாம் படிக்கலாம். சோ படிச்சுட்டு அப்ப நான் வரவங்களாம் கடைசியா இருக்கும்போது அப்ப புதுசா வரவங்களாம் வருவாங்க, வந்து நீ பாப்பாங்க வந்துட்டு உட்காந்துட்டு கேட்பாங்க, இப்ப நான் இப்ப எல்லாம் கேட்பாங்க நீ என்ன கேஸ் எல்லாம் கேட்டுருப்பாங்க, கேட்டுட்டு எங்க வந்தீங்க கேட்டுட்டு அப்ப நான் கேட்பேன், நீ வெளியே இருக்கும் என்ன செஞ்சிருக்க அப்படின்னு, யாருக்கு என்ன செஞ்சிருக்க அப்படின்னு. அப்ப சொல்லுவாங்க நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எல்லாம் கேட்டுருக்கோம். அப்ப நான் ராத்திரி தூங்கும்போது நான் யோசிச்சேன், வெளியே இருக்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், யாருக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்தோம். சோ வெளியே இந்த விஷயம் அப்ப நான் எனக்கு என்ன முக்கியமான எங்க அப்பா வந்து நான் பிடிப்பட்டு சாஷிபம் ஐபிக்கல சாஷிபம் கொடுக்கல, என் பேர் பக்கத்துல அப்பா பேர் போட்டுச்சு. சோ எங்க அப்பா வந்து பேர் பண்ணா அவர் பாத்துட்டு நீ மட்டும் போலடா கூட செஞ்சு என் பேரும் போதுடா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவர் நான் போடுறத கூட வருத்த போடல, அவர் பேர் போதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. சோ அது வந்து ஒரு இதா இருந்துச்சு. சோ அப்பாக்காக அதை செய்யணும் அவர் மனசு திருப்திக்கு என் மகன் சொல்றதுக்கு பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து செய்யணும் அப்படின்னு. வெளியே வந்து கூட எனக்கு ஏதாச்சும் செய்யணும் அதெல்லாம் இருந்து பாருங்க, ஆர்வம் இருந்துச்சு. எனக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் செய்யணும் அப்புறம் அப்பா பிறந்த நாள் இருந்துச்சு, அப்பா பிறந்த நாளைக்கு அவருக்கு சொன்னா இப்ப வெளியே வந்தானே கூட்டாளி நிறைய வந்துட்டாங்க. சோ வெளியே வந்து கூட்டாளி இப்ப உள்ள இருந்தோட இப்ப உள்ள போய் யாரும் திறந்த போறது வாய்ப்பு இல்லாங்க, உள்ள திறந்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. நானே இப்ப உள்ள போய் திறந்தல, வெளியே வரதுக்கு திறந்தவே இல்ல, நான் வெளியே வந்து கூட அப்படிதான் இருந்தேன். ஏன்னா நம்ம தப்பு வேற ஒன்னும் செய்யல பாருங்க. சோ நம்ம உள்ள போய் திறந்த வாய்ப்பு அங்க உள்ள ஜெயிலு வேணும் புதுசா பொம்மொழி அக்கா சொல்றாங்க, ஆனா அங்க போய் திறந்த வாய்ப்பு இல்ல, அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. சோ இப்ப நான் வெளியே வந்தானே செய்து என்ன செய்யலாம், நாட்டுக்கு என்ன செய்யலாம், மக்கள் என்ன செய்யணும், நாட்டுக்கு என்ன செய்யலாம்னு நினைச்சு நம்ம நாடு என்ன செஞ்சு முக்கியமான நம்ம என்ன செஞ்சிருந்தது முதல் அதுக்கு வீட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம் சொல்லிட்டு. அப்ப அப்பா பிறந்த நாள் பிறந்த நாளுக்கு வந்து எல்லாத்தையும் கூட்டம் வர சொல்லிட்டு இந்த மாதிரி பத்திகேஃப்ல ஒரு 40 உணவு ஓட்டுறவங்க கூட்டம் வந்து அவங்களை தூக்கிட்டு வந்து மேல தூக்கிட்டு போய் கீழே வந்து அவங்க அப்பா பேர் ஒரு கேக்கலாம் ஒட்டி ஒரு சந்தோஷம். அப்ப எல்லாம் அவரோட அதான் முதல்ல ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி அந்த என்ன வந்துச்சுன்னா நம்ம என் பிறந்த நாளுக்கு பத்திகேஃப் போன பத்திகேஃப் மேல முதல் மாதிரி படிக்க தொண்ணூத்தி வெளியே வந்தோன்னு ஏற மேல கீழே ஒருத்த ஊன ஓட்டுற வந்து பத்திகேஃப்ல வந்து ஜாமா வச்சுருந்தாரு, அந்த கைவண்ண பொருள் எல்லாம் ஒத்துருந்தாரு. அப்ப அவர்கிட்ட சொன்ன நான் போய் மேல போயிட்டு வந்து வாங்கிறேன்னு அவர் சொன்னா, அவர் சும்மா சொன்னாரு நானும் வேலை வரேன் அப்படின்னு, அவர் வண்டியில வீழ்ச்சி உட்காந்துருக்காரு. அப்ப நான் சிரிச்சேன் அவர் தெத்திட்டு போறேன் அவர் சொன்ன இல்ல சும்மா சொன்னேன் அப்படின்னு. அப்ப நான் ராத்திரி தூங்க அவர் தீட்டு போக முடியாது யோசிச்சேன். அப்ப யோசிக்கல அப்ப அந்த எண்ணம் வந்தானே அப்புறம் அந்த அனேஜ் பண்ணி எல்லாம் செஞ்சேன். அப்புறம் 40 பேர் தீட்டு போன ஒரு தீட்டு போன அது ஆரம்பிச்சு 99 வந்து ஓகே. அதுக்கு அப்புறம் 99 செஞ்சுட்டு அதோட வந்து கூட்டம் செஞ்சு நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்ட்டு நம்ம வந்து எல்லாம் அங்க பயணங்க 10 பேர் அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி இப்ப நம்ம வந்து பயணங்கள் வந்து இளைஞர்கள்லாம் வந்து தைரியம் துணிச்சல் வீரெல்லாம் இருக்க பாருங்க. ஆனா அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல, இப்ப சும்மா தேவையில்லாம் விஷயத்த கலந்துகிட்டு தேவையில்லாம போயிட்டு நம்ம நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் தேவையில்லாம ஆயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இளைஞர்கள்லாம் துணிச்சல் தைரியம் இருக்க பாருங்க. இப்ப இந்த அவங்க சொன்ன மாதிரி போலீஸ் வேலை அந்த மாதிரி எல்லாம் நம்ம பெட்ரோல சேர்த்து விடலாம், அவங்க தைரியம் இருக்க துணிச்சல போலீஸ் எல்லாம் சேர்த்து விடலாம் பாருங்க, நிறைய வேலை இருக்கு பாருங்க. இப்ப நம்ம முந்தியுமே இல்ல, இப்ப முந்திலாம் வந்து போலீஸ் முந்தி சுடுறதெல்லாம் இப்ப வந்து சும்மா தேவையில்லாமல் சுட்டு அங்கங்க சுட்டு சாவடிக்கும். இப்ப போலீஸ் சுடுறது வந்து நம்மள பிடிக்கதான் சுடல, சுட்டு சாவடிக்கதான் சொல்றாங்க. இப்ப நம்ம சுட்டு அது வந்து இப்ப ஏன்னா இப்ப நம்ம கை 4 பேர் போறோம் அது வந்து இப்ப இதே வந்து என்ன முந்தி சுட்டுருந்தாங்கன்னா இப்ப நான் வந்து உட்காந்து பேசிக்க முடியாது பாருங்க. இப்ப காட்டுல வந்து சிங்கம் புலி எல்லாம் பயங்கரமா இருக்கு பாருங்க, அதெல்லாம் பிடிக்கிறாங்க, அழகா மருந்து மயக்க மருந்து எல்லாம் போட்டு பிடிக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளே வந்து பிடிக்கலாமே, அதே பிடிச்சி நம்ம ஓகே அதை திருந்த வாய்ப்பு இருக்கும். சூப்பர் அவங்க அவங்கதான் வந்து குடும்பத்தை வச்சு காப்பாத்த போறவங்க, அவங்களே வந்து இப்ப ஆகிட்டாங்கன்னா இப்ப நானே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதுல ஈடுபடுறதுனால அவங்க வந்து என்னன்னா அவங்களை அறியாம திடீர்னு பாருங்க, ஒரு ஒரு கேஸ் நடந்துச்சு. ஒரு பாய் வந்து கால் பண்ணி என்னுடைய ஆபீஸ்ல, நம்ம இடபிள்யூஆர்எஃப் ஆபீஸ்ல ஒரு தொண்டூலியர் இருக்காரு, அவர் கால் பண்ணி சொன்னாரு அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு. அப்ப ஏன் தற்கொலை பண்ணாரு அப்படின்னு கேக்கும்போது, இல்ல இந்த மாதிரி ரொம்ப பிரஷர், என்ன அண்ணன் சொல்ற மாதிரி இந்த சண்டை அதுல எல்லாம் சேர்ந்துட்டு அவருக்கே தெரியல, இவர் தோர்த்துறாங்க அவங்க தோர்த்துறாங்க, அப்புறம் திடீர்னு அவரே போய் தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. அப்புறம் சில அப்புறம் அவருடைய கூட்டாளி வந்து ஒரு நாள் உண்மையிலே இறந்துட்டாரு, பிகாஸ் வெட்டப்பட்டு அவர் இறந்துட்டாரு. அப்ப அவங்க அம்மா வந்து அழுகுறாங்களாம், இவரை பார்த்து சொல்றாங்களாம், நம்ம தொண்டூலரை பார்த்து கேக்குறாரா, உன்னாலதான்டா என் பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்களாம். இப்ப ஏன் வந்து இப்ப மேபி நேர்கள் என்ன நினைக்கலாம்னா, இப்ப ஏன் நம்ம இதை பத்தி என்னத்த பேச என்னத்த சொல்ல வரோம், நம்ம ஏன் இதை பத்தி நம்ம எதற்காக வந்து இந்த உதவும் கரங்களும் இணையத்தை என்ன இதுல மெயினா நம்ம என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்குன்னா, இந்த அண்டர் அச்சீவர்ஸ் நம்ம சொல்றோம் தெரியுங்களா, இந்த பரீட்சையில வந்து தேர்ச்சி பெறாத மாணவர்கள், அவங்க ஏன் தேர்ச்சி பெறல, ஏன் அவங்கனால வந்து அந்த காலேஜ் அந்த சாரி அந்த பள்ளியில இருக்கிற சுற்றுச்சூழல் ஏன் அவங்கனால வந்து ஒத்து வரல, ஏன் வீட்டுல ஒத்து வரல, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அவங்க வந்து டிராப் அவுட் ஆயிடுறாங்க. இந்த பிரச்சனைனாலதான் அவங்க டிராப் அவுட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமும் அவர் ஒழுங்கா தீர்ச்சி பெறல, அவர் வந்து அப்படியே விடுபட்டு ஸ்கூல் விட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்துட்டா என்ன பண்றது தெரியாம அங்கங்க சேரக்கூடாது, கூட்டாளியும் கூட சேர்ந்து இப்ப வந்து சிறை வரைக்கும் போயிட்டு வெளியே வந்து ஒரு புது மனிதனா பிறந்துட்டாரு. அதே மாதிரிதான் அவரும் முதல்ல பாத்தீங்கன்னா முதல்ல பேசினாரு தெரியுங்களா, அந்த மதுபானத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு, அவரும் அதே கேஸ் தான் பாத்தீங்கன்னா, அவரும் வந்து ஸ்கூல்ல படிச்சாரு ஒரு அளவுக்கு படிச்சாரு, அதுக்கப்புறம் அவருனால வெளியே கூட்டாளி அந்த நண்பர்கள் இதெல்லாம் வந்து அவங்க அந்த மாதிரி சிக்கி இது பண்றாங்க. இது வந்து ஒரு ரெண்டு கேஸ் ஸ்டடி தான் நம்ம நேர்களுக்காக இவங்களை வந்து நேரடியா ஏன் கொண்டு வந்தோம்னா, இவங்களை பார்த்து அப்ப மாணவர்கள் எல்லாம் நினைப்பாங்க, இவங்க எல்லாம் தாண்டி வந்துட்டாங்க, இப்ப வந்து உங்களுக்கு 17 வயசு இருக்கலாம், 15 வயசு இருக்கலாம், 16 வயசு இருக்கலாம், இன்ஃபேக்ட் இப்ப உள்ள காலத்துக்கு 13 வயசு பயணம் கூட தீவிரமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைங்க இந்த மாதிரி நிலைமையில இருந்தாங்கன்னா, இன்னொரு 20 வருஷத்துல நான் அடிச்சு சொல்றேன், இல்லாட்டி ஒரு இன்னொரு 20-30 வருஷத்துல அடிச்சு சொல்றேன், இன்னொரு முரளி ஓட்டு பின்னாடி கதை தெரியுங்களா, அதே தான் நடக்க போகுது, அதே தான் கதை. சவால் மிக்க மாணவர்களும் ஒரு நாள் வந்து சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து திரு முரளி அவர்கள் வந்து ஒரு நல்ல உதாரணம் இல்லையா. இப்ப இது உதாரணத்துக்கு என்னோட வெற்றி என்னன்னா, நிகழ்ச்சி செஞ்சிட்டு இருக்க சேவை செஞ்சிட்டு போன வருஷம் ஒரு நிகழ்ச்சியை கூப்பிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து பிரதமர் வந்திருந்தாரு. பிரதமருக்கு வந்து என்னைய அழைச்சி இந்த தமிழகம் படிச்சு சொல்லிட்டு ஒரு மாலை போடுறதுக்கு வந்து கூப்பிட்டாங்க. சோ நான் வந்து அன்னைக்கு வந்து என்னால முடியல முடிச்சு வாழ்க்கையை முடிச்சு அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருங்க. நல்லது கெட்டது நினைச்சனால எனக்கு படிப்பறிவு அப்படி பண்ணலாம் அப்ப வாழ்க்கை அப்படி போயிடுச்சு. நல்லது செய்யணும், திருந்தணும், நல்லது செய்யணும், மக்களுக்கு செய்யணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பிசினஸ் பண்ணி சிங்கப்பூர்ல வேலை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறி இப்ப நான் வந்து பிரீஃபில் வந்து இன்டர்நெட் தமிழ் இணையம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப வந்து நான் ஒரு BMW காடி பாக்கிறேன். 10 வருஷம் முன்னுக்கு வந்து வெளியே வந்து நான் வந்து எனக்கு 10 வருஷம் முன்னு எனக்கு ஒண்ணும் இல்ல பாருங்க, வெளியே வந்து ஒண்ணும் இல்ல, நான் சம்பாதிச்சு வாழ்க்கை முன்னேறணும்னு சொல்லிட்டு இப்ப வந்து BMW வச்சு நான் வந்து அந்த உணர்வு மனசு ரைட்டா இருக்கணும், செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. வாழ்க்கையில எல்லாரும் சாதிக்கலாம், எல்லாரும் இளைஞர்களும் சாதிக்கணும், அந்த மாதிரி எல்லாருக்கும் தைரியமா இருங்க, துதிச்சா. சரிங்க திரு முரளி, உங்களுடைய இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டதுக்கு பேசினதுக்கு ரொம்ப நன்றி. அதே சமயம் தைப்பூசத்தை முன்னிட்டு EWRF உடைய கூடாரம் பத்துமலையில இருக்குங்க இல்லையா? ஓகே, இந்த நாளைக்கு நம்ம தொடங்கிடுவோம். நாளைக்கு ஒரு மத்தியானம் போல மதியம் போல நம்ம மக்கள் நம்மளோட பூத்துக்கு வரலாம். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பத்துமலை அடிவாரத்திலே இருக்கு. அப்படின்னா வெளியே நீங்க என்ட்ரன்ஸ் அந்த பூ கடை மாலை கடைலாம் இருக்கும் பாருங்க, அதுக்கு எதிர்ப்புறவே அந்த பாலத்துக்கு கீழே நம்மளோட பூத் இருக்கு. அது பெருசா நம்ம பேனர் போட்டிருக்கோம் EWRF. நாளைக்கு ராத்திரி முதல் நீங்க வந்து நம்ம பூத்துக்கு வர்றதுக்கு ஆரம்பிக்கலாம். அங்க நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஃபுல்லா வந்து நம்ம கவுன்சிலிங் செஷன், கவுன்சிலிங்கே அங்கே வந்து உங்களோட பிள்ளைங்களை வந்து கூட்டிட்டு வந்து நீங்க அது முருகனை ஒரு சைடு பாத்துட்டு, அப்புறம் இன்னொரு சைட்ல வந்து நம்ம பூத்துக்கும் வந்துட்டு நம்மளையும் பாத்துட்டு அடுத்து என்ன மாதிரி திட்டம் பண்ணலாம். இப்ப அவங்க வந்து SPM முடிச்சிருப்பாங்க, இல்லாட்டிதான் வரமாட்டாங்களே. நம்ம எப்ப இப்ப அவங்க வந்து நம்ம ஆபீஸ்க்கு வருவாங்க, என்ன தகவல் தெரிஞ்சுக்கலாம் நேரடியா அவங்க நம்மள பாக்குறதுக்கு நாங்க அவங்க இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப அங்கதானே லட்சம் லட்சமா நம்ம மக்கள் திரண்டு வராங்க. அதனால நம்ம பூத்த வந்து பாருங்க. தொண்டுலேயரா ஆகணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து நீங்க முதல் வாங்க, பிகாஸ் நாங்க அதுக்குன்னு சில பாரங்கள்லாம் வச்சிருக்கோம். அவங்க எழுதி போட்டு எந்தெந்த நிகழ்ச்சிக்கு வந்து எந்தெந்த நிகழ்வு எந்தெந்த ப்ரோக்ராமுக்கு அவங்க வந்து தொண்டுலேயரா வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் விமர்சனம் கொடுத்துருவோம். இன்னொன்னு வந்து இந்த கவுன்சிலிங் அந்த மற்ற உதவி தேவைப்படுற சில மாணவர்கள் இருப்பாங்க தெரியுங்களா, கல்வி உதவி அல்லது அவங்களுக்கு வந்து எப்படி போகணும் தெரியல, எப்படி விண்ணப்பம் பண்றது தெரியல, ரொம்ப குழப்பத்துல இருப்பாங்க. ஒரு சிலர் கூட இப்ப நம்ம நிகழ்ச்சியின் போது வந்து அழைச்சு கேட்டாங்க இல்லையா, எப்படி வந்து போயிட்டு அந்த பாரங்களை வந்து எடுக்கிறாங்க. அவங்க எல்லாம் தாராளமாக நம்ம பூத்துக்கு வந்துட்டு நிச்சயமா அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான தகவலை அவங்க பெற்றுக்கொள்ளலாம். சரி, தொண்டுலியர்கள் அப்படின்னு சொல்லும் போது தொண்டுலியர்கள் ஆவதற்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னு, எத்தனை வயதுல இந்த வயது கட்டுப்பாடு ஏதாவது இருக்கின்றதா? வயது கட்டுப்பாடு இல்ல, ஒரே ஒரு விஷயம் இருந்தா அவங்க வந்து எங்க தொண்டுலியரா ஆயிரலாம். அவங்களுக்கு மனசு நல்ல மனசு இருக்கணும், சமுதாயத்தை நம்ம தமிழ் சமுதாயத்து மேல ஒரு பற்று இருக்கணும், அந்த ஈரம் இருக்கணும். அது இருந்ததுன்னா எந்த ஆக்டிவிட்டினா பிரச்சனை இல்ல, அது நாங்க உருவாக்கிடுவோம். அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நம்ம உருவாக்கிடுவோம். ஆக இப்பொழுது வந்து இடபிள்யூஆர்எஃப்க்கு தொண்டுலியர்கள் அதிகமாக தேவைப்படுகின்றனர். ஆக கேட்கக்கூடிய நேயர்கள் இப்பொழுது ஒரு சிலர் வந்து விடுமுறையிலும் இருப்பாங்க, ஆக இந்த 4 நாட்கள் விடுமுறையில் இருந்தாலும் கூட தாராளமாக வந்து ஒரு இடபிள்யூஆர்எஃப் தொடர்பு கொண்டு அவர்கள் மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 1-800-8839-73 காலை 8:30 தொடங்கி மாலை 6 வரை நீங்கள் அழைத்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இடபிள்யூஆர்எஃப் கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரிங்க திரு முரளி, நிகழ்ச்சி நிறைவுக்கும் நாம் வந்துவிட்டோம். குறிப்பாக இந்த சவால் மிக்க இளைஞர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? இப்ப என்ன சொல்றோம்னா, இப்ப நம்ம ஒரே மலேசியா கொள்கையில வந்து பிரதமர் அறிவிச்சிருக்காரு. சோ நம்ம இருக்கிற தமிழங்க வந்து கொஞ்சம் பேர் இருக்கும், நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும். நம்மளுக்குள்ள நம்ம அடிச்சுக்கிட்டு எழுதிட்டா இன்னொரு 10 வருஷம் நம்ம அழிஞ்சு போயிட்டு இருக்கோம். சோ இப்ப தைப்பூசம் வருது, தைப்பூசில வந்து பிரதமர் எல்லாம் வரும்னு சொல்லிருக்காரு. சோ அங்க வந்து நம்ம ஒழுக்கமையா இருந்து வன்முறையெல்லாம் இல்லாம ஒரு நல்ல ஒரு தைப்பூசம் வந்து நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பேர் வரும், நம்ம நாட்டுக்கும் நல்ல ஒரு பேர். இடத்துல வந்து தைப்பூசம் நிறைய மக்கள் கூடுறாங்க, உலகத்திலிருந்து நிறைய பேர் வராங்க, வெளிநாட்டெல்லாம் வராங்க. சோ நம்ம சமுதாயத்தை நம்ம தான் வந்து பாக்கணும், நம்ம ரைட்டா இருக்கணும். நம்ம முதல் நம்ம வந்து நம்மளுக்குள்ள அடிச்சுக்காம நம்ம வந்து பொறுப்பா இருந்தா அந்த நிகழ்ச்சி தைப்பூசத வந்து நம்ம வந்து ரைட்டா முடிக்கணும். சோ நம்ம யாரோ வந்து வன்முறையில ஈடுபடாம இருக்கணும் இல்லையா, யாரோ வன்முறையில ஈடுபடாம இந்த தைப்பூசத வந்து சிறப்பா நடத்தணும்னு நான் வேண்டிக்கிறேன். இரவு 11:00.